ஸ்ரீமாதவான்மயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீநிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சிரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேர்ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஞானவர்த்திம். ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபதக ஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹஃ. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிஹிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஹே பாதுகாதேவியே, எந்த மகாலட்சுமிக்கு எம்பெருமானுடைய திருவடிகளை பிடிக்கும் பேரானது கிடைக்கிறதோ அதே பேரு உன்னுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தினாலே ஹே பாதுகாதேவியே அடியேனுக்கும் அது பிராப்தமாக வேணும்னு போன ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதிகளிடத்திலே பிரார்த்தித்தார். அதற்கு மேலே இந்த 29வது ஸ்லோகத்தில் ஸ்ருதி சதசிரூடாபீடௌ நிபீடயிதும் க்ஷமே துரித சரிதா மோகானே தான மோக விசர்ப்பிணா கர்ணபரிணமத்வேதேணீஷிகாமணி கட்டனம் அஸ்ருணிதலே ரங்கக்ஷோணீபிருத மணிபாதுகே. ஹே ஸ்ருதிசத, அநேக வேதங்களுடையதான சிரஹா, அது தலை போன்றிருக்கிறதான உபனிஷத்துக்களுக்கு, சூடா அலங்காரமான அந்த எம்பெருமானான பெருமாளை, ஆபீடே தலைக்கு அலங்காரமுடையதாக ஆபரணம் போன்று கிரம வரிசையாக பரிணமத்து அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டிருப்பதாக அடைந்திருப்பதான வேதஹா அந்த பிரம்மாக்களுடைய ஸ்ரேணி அந்த கிரமம் அந்த வரிசை இருக்க அந்த வரிசையினுடைய ஷிகா தலையில் இருக்கிறதான மணி அந்த நவரத்னங்களுடைய கட்டனா அந்த சேர்ந்திருக்கிற சேர்க்கையாலே மஸ்ருணி தீ தே வழவழவழன்னு இருக்கு இழைச்சி இருக்கிறதான தலே அந்த இடத்த பிரதேசத்தை ரங்கக்ஷோணி பிருதா ரங்கநாதனுடைய மணி பாதுகே நவரத்தன கல்களால் இழைக்கப்பட்ட பாதுகைகளே அமோத எங்கேயுமே தடங்களே எதுவும் இல்லாமல் விசர்பணீக அந்த அப்படியே பரவின் இருக்கான் அது ஏதானு இப்படிப்பட்டதான இந்த துரித பாபமாகிற சரிதாம் இந்த நதிகளுடைய அதாவது ஆறுகளுடைய ஓதான் வெள்ளங்களை அந்த பிரவாகத்தை நிபீடயித்தும் அதை போக்கடிப்பதற்கு ஷமே மிக தகுந்தவைகளாக ஏற்றவைகளாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றார். அதாவது லோகத்தை சிருஷ்டி பண்றது என்ன, காப்பாத்துறது என்ன, இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு கடமை, அது அவனுடைய கிருத்தியம் சங்கல்பேன அதை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் ரங்கராஜனுடைய ஹே ரத்தன பாதுவிகளேன்னு அந்த எம்பெருமான் சாத்திக் கொண்டிருக்கிற பாதுகளை சம்போதனம் பண்ணி நீ எப்படிப்பட்டவ தெரியுமா சொல்றேன் கேட்கோ, வேதங்களுக்கு எல்லையே இல்லை, அப்போ அவை அனைத்தும் எல்லையற்றவைகளாக இருக்கின்றன, அப்போ அனந்தாவை வேதாகனு சாஸ்திரம் சொல்றது, அந்த வேதமே சொல்றது. அதனால நூற்று கணக்கிலே உள்ளவைகள் அவற்றினுடைய சிரோபாகம் தலை உச்சின்னு சொல்றோமோ அந்த உச்சன் தலை எதுன்னா இந்த உபனிஷத்து தான், அதுதான் அந்த வேத சிரசுகள். அதற்கு அணிகலன்களாக இருக்கு, அலங்காரமா இருக்கு. எது அலங்காரம், இந்த பாதுகைகள் தான் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ வேதமானது முதல்ல சம்ஹீதேன்னும் ரெண்டாவதா அத பிராமணம்னும் மூணாவதா ஆரண்யகம்னு கடைசியா அத உபனிஷத்துன்னு நாலு பாகமா பிரிச்சா. இப்படி நாலு பாகமா பிரிச்சதுல கடைசியில வர்றது எது, இந்த உபனிஷத்து. அந்த உபனிஷத்து வேதத்தினுடைய தலை உச்சி இல்லையா, அப்போ அந்த வேத சிரசுகளுக்கு ஒரு ஆபரணம் போட்டா அது எப்படி இருக்கும், அணிகலன் அணிவித்தால் அது எப்படி இருக்கும், அலங்காரம் பண்ணா எப்படி இருக்கும்னு பார்த்தா அந்த அலங்காரமா இருக்கிறது எதுன்னா சாக்ஷாத் இந்த பாதுகைகள் தான். அப்போ இந்த பெருமாள் ரங்கநாதனுடைய பாதுகைகள் இருக்கே அது உபனிஷத்தினுடைய வேத சிரசாகிய உபனிஷத்தினுடைய அணிகலனாக அலங்காரமாக இருக்குன்னு சொல்றார். இப்போ இந்த ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு வரிசையா தேவர்கள் எல்லாம் நான் நீன்னு முந்தி நான் முந்தி நீ முந்தின்னு பொட்டி போட்டுன்னு வந்து நிற்கிறார். எம்பெருமான் அந்த திருப்பள்ளி எழுச்சி ஆரத்துக்கு முன்னாலேயே எம்பெருமான் கண்ணு முழிச்சு பார்த்த உடனே முதல் கடாட்சம் நம்ம மேல விழாதா அப்படிங்கிற ஒரு ஆசையினால 33 கோடி தேவர்களும் அந்த பிரம்மா முதற்கொண்டு எல்லாரும் ஒத்தர் மேல ஒத்தர் ஏறி நெருக்கி அடிச்சுண்டு விழுந்து குடிச்சுண்டு அந்த எம்பெருமானுடைய பிரதம கடாட்சத்துக்காக அந்த எம்பெருமானுடைய திருமுற்றத்திலே வந்து நிற்கிறார்கள். அதில பிரஜாபதிகள், சதுர்முகன், பிரம்மாதிபட்டம் பெற்றவர்கள் எத்தனையோ பேரு. இப்போ பிரம்மாக்கள் பலரான்னு தோணலாம். எத்தனையோ கல்பங்கள் அண்டங்கள், அதிலே பட்டம் பெற்ற இந்த ஆள்பவர்கள் எத்தனையோ பேர், பெரும் கூட்டமா திரளா அவள்லாம் வந்து குனிஞ்சு அந்த பாதுகையை சேவிக்கும் போது அவர்களுடைய கிரீடத்தினுடைய ரத்தனம் ஒராஞ்சு ஒராஞ்சு அந்த பாதுகையினுடைய அந்த திருமேனி இருக்க அது மழை மழை மழைன்னு ஆயிடுதான். ஏன் ஒரு பொருள் பட்டு பட்டு பட்டு பட்டு தேஞ்சுன்னா அந்த இடம் அப்படியே மழை மழைன்னு ஆயிடுறது இல்லையா, அந்த மாதிரி அது மழை மழைன்னு ஆயிடுறது, மழை மழப்பா ஆயிடுறதுன்னு சொன்னான். இதுல இப்படி உண்டா, இப்படிலாம் ரங்கநாதர் வந்து இவாள்லாம் சேவிச்சாளா அப்படின்னா கண்டிப்பா சேவிச்சா. அத திருப்பள்ளி எழுச்சியில ஆறாம் பாசுரம் ஏழாம் பாசுரத்துல தொன்றடி புரியாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். அத இரவியர் மணி நடுந்தேரொடும் இவரோ, இறையவர் பதினொரு விடையரும் இவரோ, மருவிய மயிலினன் அருமுகனிவனோ, மருதரும் பசுக்களும் வந்து வந்து நீண்டி உறவியோடு ஆடலும் பாடலும் தேரும், குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம், அருவரையனையனின் கோயில் முன்னிவரோ, அரங்கத்தம்மாவள்ளி எழுந்தருளாயேன்னு குருபாசுரம். இதுல இரவியர் அந்த துவாதச ஆதித்யர்களும் வந்து நின்றார்களாம். இரவியர் மணி நெடும் அது அவாவா தன்னுடைய தேரோடையே வந்து பாழாத்தன பேரும், ஏகாசர் ருத்ராள் இறையவர் பதினொரு விடையரும் இவரும் அந்தந்த அவள்லாம் அந்த ரிஷபவாகனத்திலே வந்து மருவிய மயிலினன் அருமுகன் இவனும், அந்த சுப்பிரமணியன் ஆறுமுகம்னு சொல்றோமே அந்த ஆறுமுகன் தன்னுடைய வாகனமான மயிலோடையும் வந்து விட்டானாம். மருதர் மருக்கணங்கள் அஷ்டவசுக்கள் வசுக்கள் இவெல்லாம் வந்து வந்து ஏண்டி, அப்புறம் குதிரை என்ன ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அப்படின்னு தேரு இதெல்லாம் சேர்ந்து அப்படியே ரங்கநாதனுடைய உள் முற்றம் இருக்கே அப்படியே அவ்வளவு நெருக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுன்னு நிற்கிறாளாம். எதுக்காக அந்த எம்பெருமா அருவராயன் கோயில் முன்னிவர்கள் நிற்கிறார்களே எதுக்காகன்னா, ஏ ரங்கநாதனே நீ பள்ளி எழுந்தால் உன்னுடைய பிரதம கட்டாட்சம் தங்கள் மேல் படாதான்னு ஆசைப்பட்டு நிற்கிறாளாம். அந்தரத்து அமரர்கள் கோட்டங்கள் இவையோ, அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ, இந்திரனானையும் தானும் வந்து இவனோ, எம்பெருமானுன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க, இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான், அந்தரம் பாரிடமில்லை மற்ற இதுவோ, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாகையேன்னு அடுத்த பாசுரத்தில் தொண்டடிப்படியாழ்வார் சகிக்கிறார். இந்த கீழே நிற்கிறதுக்கு இடம் இல்லை அந்த எம்பெருமான் திருமுற்றத்தில் அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னால, அதனால அமரர்கள் எப்போதுமே அந்தரத்தில் நிற்கிறவா தானே, அப்போ கூட்டம் கூட்டமா அந்தரத்திலையும் நின்று பெருமாள் ஜெயிக்கணும்னு நிற்கிறாளாம். மகா தபஸ்விகளான முனிவர்களும் மருக்கணங்களும் வந்து சேவிக்கிறார். அப்புறம் இந்திரன் தன் ஐராவத யானையோடையே வந்து விடுறானாம், இந்திரன் ஆணையும் தானும் வந்தீவனும். இப்படி உன் கோயில் வாசல் எப்படி இருக்குன்னா, சுந்தரர் நெருக்க வீச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான். இந்த திருவடி தொழறதுக்காக சுந்தரர் அப்படியே போட்டு நெருக்கிறார், வீச்சாதரர்கள் நூக்கன்னா தூக்கிறது அப்படி தூக்கி தூக்கி இது பண்றாளாம். அப்போ அந்த இயக்கர்கள்லாம் அப்படியே மூச்சிட முடியாத மயங்கி போயிட்டா, அப்படி ஒரு ஸ்டாம்பேட் நடக்கிறது அந்த இடத்துல. அப்போ அந்தரம் பாரிடம் இல்லை மற்ற இதுவோ, உள்ளேயும் இடம் இல்லை வெளியிலேயும் இடம் இல்லை. ஏன் ரங்கநாதனே நீ எழுந்திரு, உன்னுடைய பிரதம கட்டாட்சத்துக்காக அவள்லாம் இத்தனை பேர் காத்துன்றிருக்காளே ஏந்திருன்னு சொல்றாரே. அப்போ அத்தனை பேரும் அந்த ரங்கநாதனுடைய பிரதம கட்டாட்சங்காத்தால ஏந்துக்கும் போது நம்ம மேலப்படாதா அப்படின்றதுக்கு தானே வரா. எதுக்கு வரான்னா, அப்பதான் அந்த எம்பெருமானுக்கு இவர்கள் மேலே பிரீத்தி ஏற்பட்டு தங்களுடைய ஸ்தானத்தை தாங்கள் காப்பாத்திக் கொள்ள முடியும். அதுக்காக வரா. இப்ப அவள்லாம் வந்து சேவிக்கிறாளே, சேவிக்கும் போது ஒவ்வொருத்தரோட கிரீடத்துல ரத்தன நவரத்தனங்கள் இருக்க, அந்த ரத்தனங்கள்லாம் எம்பெருமான் திருவடி சேவிக்கும் போது அதுல பாதுகை இருக்கா இல்லையா? அப்ப அந்த பாதுகையில பட்டு பட்டு பட்டு அந்த பாதுகை மழை மழைன்னு ஆயிடுறதான். இது இந்த பாபம், இந்த தேவர்கள் பண்ணதான பாபம்லாம் போறது, அதுக்காகத்தான் இதை பண்றது. இப்போ எதுக்காக இந்த திருவடியின் கீழே இருக்கிற பாதுகைகளை தங்களுடைய கிரீடத்தினால அது நன்னா படும்படியாக ஏன் இந்த தேவர்கள் எல்லாம் சேவிக்கிறான்னா, அவ பாபம் போறதுக்காக அவ சேவிக்கிறா. அந்த மாதிரி அடியனுடைய பாபம் போகணும். தயா சதகத்துல 30வது ஸ்லோகத்துல சொல்ற அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, அதாவது ஏ தயாதேவியே, நீ பெரிய தயினுடையதா இருக்கலாம், ஆனா நான் யார் தெரியுமா? சொல்றார் சுவாமி தேசிகன், நீ எப்படி அந்த தயைக்கு சார்வபூமியோ நற்குணங்களுக்கெல்லாம் உறைவிடமோ அதே மாதிரி நானும் பெரிய சக்கரவர்த்தி தான். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, லோகத்துல எத்தனை எத்தனை வாண்டாது இருக்கோ அபச்சாரங்கள் இருக்கோ அத்தனை எங்கிட்ட தான் குடிகொண்டிருக்கு. அதனால அடியேன் அதுக்கு சக்கரவர்த்தியா இருக்கேன். நீ சார்பு பூமினா நான் சக்கரவர்த்தி தான், நான் ஒன்னும் உனக்கு குறைச்சல் இல்லை. அப்படியா அப்படின்னா, இப்போ எம்பெருமான் பார்த்தாராம், ஆஹா சுவாமி தேசிகனுக்கு இவ்வளவு பாபம் இருக்கா, சரி அப்போ நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதோ 21 நரகம், அந்த ரௌரவாதி நரகம் தானே 21வது நரகம் கடைசி. ஆனா சுவாமி தேசிகன் பண்றிருக்கிற பாபமும் அதை தாண்டி இருக்கு, அதுக்காக என்ன பண்ணலாம், ஒரு 22வதான ஒரு நரகத்தை புதுசா சிருஷ்டி பண்ணலாம்னு பண்ணாராம். நான் சும்மா இருப்பேனா? சுவாமி தேசிகன் சொல்ற, நான் சும்மா இருப்பேனா? அதுக்குள்ள அந்த 22வது நரகத்துக்கு உட்படாததான மிகப்பெரிய பாபங்களை நான் பண்ணிவிட்டேன். அப்போ அந்த 22 நரகமே போறல, இப்ப எனக்காக இன்னொன்னு புதுசா 23வது பண்ணணும். சரின்னு எம்பெருமான் கேவலம் அவனுடைய சங்கல்ப ஞானத்தினாலேயே 23வது சிருஷ்டி பண்றதுக்குள்ளேயே நான் அதற்கு மடங்காததான 24வதுக்கான பண்ணிவிட்டேன். இப்படி எம்பெருமானுடைய சிருஷ்டி பண்றதுக்கும் நரகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கும் அடியன் பாபம் பண்றதுக்கும் போட்டி வந்தது. எம்பெருமான் கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. அவன் மேல மேல நரகங்களை உற்பத்தி பண்ணிட்டே போனான், தோத்து போட்டான் என்கிட்ட அப்படின்னு அதி ஆச்சரியமா சொல்றார். அப்ப சுவாமி தேசிகனுக்கு பாபம் இருக்கான்னு நமக்காக அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சொன்னது நம்மள மனசில் வச்சுண்டு ஆள வந்தார். நதர்மனிஷ்டோஜிஷாத்மவேதின பக்திமான் சரணாரவிந்தே கிஞ்சனோ அனன்யகதி சரண்ய தத்பாதம் மூலம் சரணம் பிரபத்யேன்னாரே, அமரியாதா சுத்ரஹான்னா சொன்னாரே. அப்போ அதெல்லாம் நம்மள மனசுல வச்சுட்டு நமக்காக பண்ண ஸ்தோத்திரங்கள். இப்போ சுவாமி தேசிகன் நினைக்கிறார், கோடிக்கணக்கில் எத்தனையோ காலமா பண்ண பாபம் எல்லாம் மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சுருக்கேன், ஒரே பாப வெள்ளம் இந்த ஆற்றுகளின் வெள்ளம் கரைய உடைச்சுண்டு போகாதா, அப்படிப்பட்ட என்னுடைய பாப பிரவாகம் இருக்கிறதே அத கிஞ்சித்தும் இல்லாம பண்ணது இந்த பாதுகை தான். ஏன் பாதுகை பாபத்தை போக்குறதா? அப்போ அது சின்ன பாபமா இருந்தாலும் போக்கும், பெரிய பாபம் என்ன மாதிரி பண்ணியிருந்தவாலும் போக்கும். அது என்னுடைய பாப பிரவாகம் இருக்கே, பெரிய மூட்டை மூட்டை மூட்டையா வச்சிருந்தேனே, பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள்ல என் பாபம் அத்தனை பாபமும் தொலைச்சு விட்டா பாதுகாதேவி. அதுக்கப்புறம் ரங்கக்ஷோணி பிருதா பாதுகே, ஷோணிபிருதுன்றதுக்கு அந்த ரங்கநாதனான மலை அப்படின்னு ஒரு அர்த்தம், பூபிருத்து க்ஷோணிபிருத்து மலை. இப்போ அந்த மலை மேல பாதுகாக்கு, அப்படி உச்சியிலே உள்ள பாதுக என் பாப ஆற்று வெள்ளத்தை, அந்த மலை உச்சியில வெள்ளம் தங்குமோ? தங்காதே, கொடி போயிடுமே, அப்போ கீழே கடகடன்னு விழுந்து அது இல்லாத போயிடுமே. அதனால அடியனுடைய இந்த பாப கூட்டங்கள் இருக்கே, அது வெள்ளம் போல தடையின்றி பெருகினாலும் அது அந்த மழமழப்பான பாதுகையினுடைய தளத்திலே பட்டு ஒட்டாம டக்குன்னு கீழே போடுறது. அதனால என் பாபத்தை இல்லாமல் செய்கிற சக்தி அந்த ரங்கக்ஷோணிபிருத்தான அந்த பாதுகைகளுக்கே அப்படின்னு அத்தி அற்புதமா ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்றார். இதனுடைய ஒரு உட்கருத்து என்னன்னு நம்ம ஆச்சாரியால் சொல்லும்போது, நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அனுகிரகம் இருந்தால் நம் பாப ஆறானது வற்றி போக கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்லுவதுதான். அப்போ இந்த இடத்துல ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால மகா பாபியான அடியேன் பரிசுத்தனாக ஆகிறேன் அப்படிங்கிறது தான் வாஸ்தவம். இப்போ ஹே பாதுகையே, உன்னுடைய மகிமை என்னன்னா, இந்த மூட்டை மூட்டையா பாபத்தை சுமந்துன்னு இருக்கிற அடியேனும் கூட இன்னும் எத்தனை எத்தனை கோட்டானு கோட்டி ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாபத்தை தீர்க்க முடியாது. அதோட மட்டுமில்ல, இத்தனை கோட்டானு கோடி ஜென்மம் எடுக்கும்போது இன்னும் புதுசா எத்தனை பாபம் பண்ணுவேனோ இன்னும் சேர்த்து வேணும் தெரியாது. இப்படி பாப மூட்டைகளை சுமந்திருக்கிற என்ன உன்னுடைய கட்டாட்சத்தினால உன் என் தலைமையில அந்த பாதுகைய பற்ற சாதிக்கும்போது அடியனுடைய சிரசிலே அந்த பாதுகப்படுறதா இல்லையா? அந்த பாதுகப்பட்ட உடனே அடியனுடைய பாபங்களெல்லாம் அந்த தீயிலிட்ட பஞ்சை போலே புசுங்கி போயிடுத்து. அப்போ அடியேன் பரிசுத்தனாக ஆயிட்டேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் அத்தி அற்புதமாக பாதிகளினுடைய மகிமை எல்லாருடைய பாபத்தையும் போக்க வல்லது என்பதை மிக மிக அழகாக நம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். ஆழ்வார் ஆச்சாரியாரோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளுடைய பாபமாகிற அந்த ஆறு போல் பெருகி இருப்பதான அந்த பாபங்கள் கண்டிப்பா நம்ம விட்டு போயிடும் அப்படின்றத போன ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவிச்சார். அதுக்கடுத்தது 30வது ஸ்லோகமான இதுல ஜகஜ்ஜனன ரக்ஷண க்ஷபண சங்கினோரங்கிணஹா பவித்ரதமமாத்ரிதே பகவத பதத்ரத்வயம் சிவத்வகரண க்ஷம த்ரிதிவ சிந்து சம்பந்தினம் ப்ரதாவ்ய சரணம் நிஜம் ப்ரணிததாதி யத்ர ப்ரபுஹூன். இந்த பாதுகையினுடைய மகிமைய சொல்ல வந்த நம் சுவாமி தேசிகன் எம்பெருமான் இங்கே ரங்கநாத பாதுகையோட தான் சேர்த்து சேர்த்து இந்த பாதுகை ரங்கநாதனோட சேர்த்து சொல்றாரோனோ, அப்போ பகவான் ரங்கநாதனுடைய திருப்பாதுகையை அடியேன் நன்னா சாஷ்டாங்கமா சேவிக்கிறேன், அது ரொம்ப ஆதரிக்கிறேன், கொண்டாடுறேன். ஏன் அப்படின்னா இது யாருடைய பாதுகை? பகவான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகை. பகவான் என்ன அர்த்தம்? இது இந்த பகவான் என்ற சொல்ல விஷ்ணு புராணத்தில் தன்னுடைய சிஷ்யனான மைத்ரேயனுக்கு பராசர முனி அதை ரொம்ப ஸ்பஷ்டமாக விளக்கி சொல்றார். இந்த பகவத் சப்தமானது ஹேயகுணரகிதனான, அதாவது கெட்ட குணம் எதுவுமே இல்லாதவனான, ஷாட்குண்யம் அதாவது ஞானபலைஸ்வரி வீரசக்திய ஜகாங்கிற ஆறு குணங்களை உடையவனான பரிபூர்ணமான எம்பெருமானை சொல்லுகிறது. புராண ரத்னமான ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஆறாவது அம்சம் அஞ்சாவது அத்தியாயம் 72வது ஸ்லோகத்திலிருந்து 78வது ஸ்லோகம் உடைய ஒரு 7 ஸ்லோகம் இருக்கு. அதுல இந்த பகவத் சப்தத்திற்கு ரொம்ப விசதமான அர்த்தத்தை பராசர முனி மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணிருக்கார். மைத்ரேய பகவத் சப்த சர்வ காரண காரணே சம்பத்தேதி ததாபத்தா பகாரோர்த்தத்வயான்விகா நேதாகமயதி ஸ்ரேஷ்டா ககாரஸ்தஸ்ததா முனே ஐஸ்வர்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸஸ்யா ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பகை தீரணா வசந்தி தத்ர பூதானி பூதாத்மனி அகில ஆத்மனி சச்ச பூதேஷு அவசேஷேஷு வகாரார்த்தஸ்ததோ வ்யயா ஞான சக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜாம்சேஷேஷதஹ பகவத் சப்த வாச்யானி வினா ஹேயைர் குணாதிபிஹி ஏவமேஷ மஹாசப்தோ மைத்ரேய பகவானிதி பரம பிரம்ம பூதஸ்ய வாசுதேவஸ்ய நான்யதஹ தத்ர பூஜ்ய பதாத்தோக்தி பரிபாஷா சமன்விதஹ சப்தோயம் நாபசாரேண இந்த பகவத் சப்தமானது சர்வ காரணங்களுக்கும் காரணபூதனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை குறிப்பது. இந்த பகங்கிற எழுத்து அத பகாரம்னு சொல்லுவார். அந்த பகாரம் எல்லாரையும் ரட்சிப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் எல்லார் வெற்றிக்கும் ஆதாரமாக இருப்பவன் அப்படிங்கிறதான சர்வரையும் ரட்சிப்பவன் சர்வத்துக்கும் ஆதாரமாயிருப்பவன்கிறதான ரெண்டு அர்த்தத்தையும் இந்த பகவத் சப்தத்தில் பயங்கிற முதல் எழுத்து சொல்லும். அடுத்தது கேங்கிற எழுத்து இருக்கணும். அந்த கேங்கிற எழுத்தினுடைய அர்த்தம் ஜன்மாத்யசேதான்னு வியாசர் பிரம்மசூத்திரத்தில் ரெண்டாவது சூத்திரமா இயற்றினார். மேலும் இந்த ஜென்மாத்யசேதாங்கிறதையே ஆரம்பம் வச்சுண்டு ஸ்ரீமத் பாகவதத்தையும் முதல் ஸ்லோகத்திலேயே இதை வச்சுட்டு ஆரம்பிச்சார். இப்படி இது எதை காட்டுறது அப்படின்னா இந்த கங்கிற எழுத்தானது எம்பெருமான் சிருஷ்டிகர்த்தா, எம்பெருமான் ரக்ஷகன், எம்பெருமான் லயகர்த்தா. அப்போ சிருஷ்டி ரக்ஷணம் லயம் மூணையும் செய்யறவன் பகவான் தான் அப்படின்னு குறிக்கிறது இந்த கேங்கிறதான எழுத்து. இப்போ இந்த முதல் எழுத்து ரெண்டாவது எழுத்து, முதல் எழுத்து ப, ரெண்டாவது எழுத்து க, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டா பகன்னாருதா. அந்த பகங்கிறத இதுக்கு பதத்துக்கு ஒரு பதமா வச்சுட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னா எம்பெருமானுடைய ஆறு குணங்களை ஷாட்குண்யத்தை, அதாவது ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸுங்கிறதான இந்த ஆறு குணங்களை சொல்றது. அதுக்கு மேல ப க ரெண்டு அர்த்தம் பார்த்தோம், மொத்தம் மூணு அர்த்தம் பார்த்தோம் ரெண்டுக்கு. அதுக்கு மேல பகன்னு சேர்த்தனுக்கு நாலாவது அர்த்தமும் பார்த்தோம். இப்போ வாங்கிற ஒரு அக்ஷரம் இருக்கணும், அந்த வாங்கிற அக்ஷரத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். சமஸ்த சேதன அச்சேதனங்களுக்கு ஆத்மாவாக இருக்கான் பகவான், அல்லது அந்த சமஸ்த சேதன அச்சேதன விசிஷ்ட பிரபஞ்சத்தை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கான் பகவான், அவனுக்கு எப்பொழுதும் அழிவு என்பதே இல்லை. அப்போ இந்த பகவசுத்தமானது அத்துங்கிற விகுதியுடனே சேர்ந்து பகவத் அப்படின்னு ஆகி அது சத்துவம் ரஜஸ்தமசுங்கிற இந்த பிராகிருதமான முக்குண கலப்பு இல்லாத ஞான வலைஸ்வரி வீரசக்தேஜகாங்கிற அந்த ஷாட்குண்யங்களை மட்டும் வச்சுண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை பண்றதான பரபிரம்மமான வாசுதேவனை அன்றி மற்ற எவரையும் இந்த பகவத் சப்தம் குறிப்பிடாது. எல்லாரும் பூஜிக்கத்தக்கதான பொருளை குறிப்பிடும் இந்த பகவத் சப்தம் எம்பெருமானிடத்திலே ஏதோ ஔபச்சாரிகமாக அல்லது ஏதோ ஒப்புக்கு சொன்னது இல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அர்த்தத்திலே சொல்லப்பட்டது அப்படிங்கிறத இந்த பகவத் சப்தத்தினுடைய வியாக்கியானமாக நமக்கு விஷ்ணு புராணத்திலே பராசரம்னி காட்டுறார். அப்போ இந்த பாதுகைகள் இருக்க அது ரெண்டும் எப்படிப்பட்டது? எம்பெருமான் என்ன பண்றான்? அவன் மூணு காரியம் பண்றான், ஜகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறான், அப்புறம் அப்படி தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்தெல்லாம் ரட்சிக்கிறான், அப்புறம் அப்படி அந்த தன்னாலே சிருஷ்டிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டத ஒரு சமயத்தில் சம்ஹாரமும் பண்றான். ஏன்? இப்போ வீடு கட்டுறோம், அத வருஷத்துக்கு ஒரு தரம் நன்னா வெள்ளை அடிச்சு பெயிண்ட் பண்ணி நன்னா அதை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப பழசா பூத்துனா என்ன பண்றோம்? அதை இடிச்சு தள்ளி புதுசா வேற வீடு கட்டிக்கிறோமா இல்லையா அந்த இடத்துல? அந்த மாதிரி இது பகவான் மகாபிரளயம் வர வரைக்கும் இதெல்லாம் அவன் அப்படியே பண்ணிட்டு இருக்கானாம். அதனால இந்த மூணு காரியங்கள், ஜகத்தை சிருஷ்டிக்கிறான், அதுக்கப்புறம் ரட்சிக்கிறான், லயமடை செய்யறான்னு, இந்த மூணு விஷயங்களையும் எம்பெருமான் பண்ற மாதிரியே இந்த பாதுகையும் பண்றது அப்படின்னு ஜாயிக்கிறார். ஏன் அப்படின்னா, இப்ப பகவான் பவித்திரமானவன் அவன் பண்றான், இந்த பாதுகை பகவானை காட்டுக்கும் பவித்திரமா அது அப்படி பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா, பகவானை காட்டிலும் பகவானுடைய திருவடியை காட்டிலும் பவித்திரமும் பாதுகை. பகவான் பவித்ரம், வாசுதேவ பவித்ரம்னு நாம பவித்ர மந்திரத்துல திருவாராதனாதிகள கூட சொல்றோம் இல்லையா? அப்படி அவனுடைய பகவத் பாதாரம் எந்தம் இருக்க அது ரொம்ப பவித்ரம். அப்போ எம்பெருமான் பவித்ரம், அந்த எம்பெருமானுடைய திருவடி அதை காட்டிலும் உயர்ந்தது, அது பவித்ர தரம். ஆனா அந்த திருவடியிலே சாத்தப்பட்டிருக்கிறதே இந்த பாதுகை, அது அதை காட்டிலும் சக்தியானது, அது பவித்ர தமம். இப்போ சூப்பர் லேட்டிவ்னு சொல்றோமோ அந்த மாதிரி இது சூப்பர் லேட்டிவ் பதம் தமம். அதனால பவித்ரம், பவித்ர தரம், பவித்ர தமம். எம்பெருமான் பவித்ரம், எம்பெருமானுடைய திருவழி பவித்ர தரம், எம்பெருமானுடைய திரு பாதுகையில் இருக்க அது பவித்ர தமம். அதனால பாதுகை எம்பெருமானை காட்டிலும் மிக மிக பவித்ரம் கொண்டது, பாவனத்தை கொண்டது. அப்படித்தான் நாம கொண்டாட வேணும். இப்போ சிவத்துவம்ங்கிறது என்ன? அந்த பாவனத்தன்மை, அந்த பாபமில்லாத தன்மை, மங்களத்தன்மை, அதுதான் சிவம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம். இந்த சிவங்கிற பேரை ஏண்டாம் அவன் வச்சுட்டான்? சர்வ அமங்கள ரூபியான அந்த ருத்ரன் சிவன்னு ஏன் பேர் வச்சுட்டான்? இப்போ பாதுகை மங்களவளங்கிறது எப்படின்னு கேட்டா கங்கை எப்படி உருவாச்சுன்னு நாம கவனிக்கணும். பெருமாள் வாமனனாக அவதரித்து மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டு யாச்சகம் பெற்று அதை அவனும் சம்மதித்து அந்த தானம் நடைபெறுகின்ற க்ஷணத்திலே திருவிக்ரம அவதாரமாக தன்னை மிக உயர்த்தி எடுத்துக்கொண்டு அந்த உயர்ந்த உருவத்தினுடைய திருவடியாலே கீழே முதல்ல வலது திருவடியாலே கீழேழு பாதாள லோகங்களையும் வளர்ந்தான், இடது திருவடியாலே மேலேழு லோகங்களையும் சத்தியலோக வரியம் வரைக்கும் அளந்துட்டான். 100 திருவடிக்கு இடம் இல்லை. அப்ப எங்கேன்னு கேட்டான், சிரசை காட்டினா அவனை கொண்டு அப்படியே பாதாளத்துல மகாபலியை அழித்தினாங்கிறதெல்லாம் நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலே காண கிடைக்கிறதான கதை. அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இந்த திருவிக்ரமாவதாரம் எடுத்த எம்பெருமானுடைய திருவடி பிரம்மலோகத்துக்கு போச்சா இல்லையா? அவருடைய இடது திருவடி பிரம்மலோகத்துக்கு போச்சு. உடனே பிரம்மாக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அழையா விருந்தாளியா வந்திருக்கானே பகவான், என்ன பண்றது? அதனால உடனே தர்மதேவதையை கூப்பிட்டான், கமண்டலத்துல அவாகனம் பண்ணான். அதுல எம்பெருமானுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கலாம். இப்போ நம்ம மாத்துக்கே ஒரு பெரிய வந்தா அவளை அக்யபாத்தியாசமநாதிகள்லாம் கொடுத்து ரொம்ப உபசாரம் பண்ணி அவளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நாம ஸ்வீகரிச்சுக்கிறோம். இது தேசிய சம்பிரதாயத்தில் ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு இதா இன்றளவும் பேசப்படுகிறதான விஷயம். அப்படி அந்த ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிறது ரொம்ப விசேஷமானதான. அப்போ ஸ்ரீபாத தீர்த்தம் சேகரான், அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சிவபெருமான் தன் தலையில இது பண்ணான், அதான் கங்கை. அந்த தன்னுடைய கமண்டலத்திலிருந்து ஆகாச கங்கையை எம்பெருமானுடைய இடது திருவடியிலே சேர்க்க, பிரம்மா சேர்க்க, அதை தன் சிரமேல் வகிக்கிறான் சிவன். அப்போ அதுதான் அந்த பிரம்மா பெருமாள் திருவடியில் சேர்த்த தீர்த்தம்தான் கங்கையாக பெருகி இன்னி வரையிலே அது புனிதத்துவம் உள்ள ஒரு நதியாக எல்லாராலும் போற்றப்படுகிறது. இது முன்னால அசிவனாயிருந்த ருத்ரன் இப்போ சிவனாக ஆனான் அப்படின்னு பாகவத ஸ்லோகம். இது திருத்திய ஸ்கந்தத்தில் வரதான ஸ்லோகம். இதை மேற்கோள எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ண அப்பிய தீட்சிதர் ரொம்ப அதிகமா முன்பு அசிவனாக அதாவது மங்களமற்றவனாக இருந்த ருத்ரதேவன், இந்த சிவன் எப்படி மங்களமற்றவனாக இருக்கான்னு தட்சிணக்கியத்தை பார்க்கணும். மாமனார் மாப்பிள்ளையே வெய்வார் வெய்வார் அப்படி வெய்வர், புலித்தோலை அசைக்க வச்சுண்டு பாம்ப மாலையா போட்டுக்கிட்டு அர்த்தம் என்ன? ஒரு அமங்கலமா ஒரு அமங்கலமான உருவத்தை வச்சுட்டு உனக்கு எவன்டா மங்களமா சிவன் பேர் வச்சான்னு கேட்பான். அந்த மாதிரி அசிவனா மங்களமற்றவனாக இருந்த ருத்ரன் இப்போ மங்களமுள்ள சிவனாக ஆனானா. இந்த தீர்த்தம் எங்கே இருந்து வந்தது? பெருமாள் திருவடி அபிஷேக தீர்த்தம். இப்போ பாருங்க, பெருமாள் கால பாதத்தை அலம்பிட்டு அந்த பாதுகைய போட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கங்கை எல்லாத்தையும் புனிதப்படுத்தும் இல்லையா? இப்போ எம்பெருமானுடைய கால்களை அந்த கங்கை புனிதப்படுத்தான். இப்ப காலில் ஏதோ கொடுத்து என்ன பண்றோம்? அத சுத்தம் பண்றதுக்கு ஜலத்தால அலம்பிக்கிறோமா இல்லையா? அப்போ எம்பெருமான் திருவடியிலேயே அசுத்தமாயிட்டான். அந்த அசுத்தத்தை போக்குறதுக்காக கங்கையில அந்த காலை அலம்பிண்டு அதுக்கப்புறம் பாதையை சந்திக்கிறார். அப்போ எம்பெருமான் திருவடியை காட்டிலும் எம்பெருமான் திருவடியை எப்பொழுதும் பற்றி கொண்டிருக்கிற பாதுகை இருக்க அது பவித்ரதமம். அப்போ இந்த பவித்ரதமமான பாதுகைகள் இருக்க அது அகில லோகங்களுக்கும் அந்த சிவத்தன்மையை மங்களத்தன்மையை தரவல்லது. அப்போ தேவநதினு பேரு கங்கைக்கு. அது மூன்று லோகங்களும் பிரயோகிக்குமாம் அந்த கங்கை. காம்புவம் கதா இதி கங்கா அப்படின்னு விக்கிரக வாக்கியம். காம் தேவலோகத்திலிருந்து, புவம் பூமிக்கு, கதா வந்ததனாலே அதுக்கு கங்கான்னு பேரு. காம்புவம் கதா இதி கங்கா அப்படின்னு. இப்போ இந்த மும்மூர்த்தி சாமியம் எல்லாம் சொல்லிட்டு அலையிறாளே, அவ பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் மூணு பேரும் ஈக்குவல் அப்படின்லாம் சொல்றாளே, அவளுக்கு சாஸ்திர ரூபமா ஒன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டாம், அது அவ்வளவு தூரம் போக வேண்டாம். ஒரு பாமரனே, ஒரு அறிவே இல்லாத முட்டாள் கூட தெரிஞ்சுக்கும்படியா இந்த எம்பெருமானுடைய பெருமைய பேசுற பெரியாழ்வர். அதுல ஒரு கருத்து இருக்கு. இந்த தேவப்பிரயாகேன்னு சொல்லுவாரோ பத்ரி போற வழியில அந்த கண்டம் என்னும் கடிநகர்னு சொல்லுவான், அதுல இருக்கிற புருஷோத்தன எம்பெருமான மங்களாசாரணம் பண்றார் பெரியாழ்வார். அதுல ஒரு பாசுரத்துல சதுர்முகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் ஷடையில் தங்கிய கங்கையினர். இப்போ ஒரு தெய்வம் கர்மஸ்ரத்தையா இன்னொருத்தனுடைய கால அலம்பருது. ஒரு தெய்வம் காலை காட்டின்னு இருக்கு, அந்த தெய்வ கால கர்மஸ்ரத்தையா இன்னொரு தெய்வம் அலம்பருது. அத இன்னொரு தெய்வம் ரொம்ப பவித்திரமா அத தன் சிரசில சேர்த்துக்கிறது. இப்போ கால நீட்டின்று அலம்புன்னு நீட்டின்றிருக்கிற தெய்வம் சக்தியா அந்த கர்மஸ்ரத்தையோட கால அலம்பி விடுற அந்த பிரம்மாவாகிற தெய்வம் சக்தியா, இல்ல அது பரம பாவனம்னு தன்னுடைய ஜடா முடியிலே தரித்துக் கொள்கிறாரே சிவன், அது அந்த மும்மூர்த்தியில ஒருத்தரான சிவன். இப்போ இந்த மூணு பேர்ல யார் உஸ்தி? கால நீட்டின்றிருக்கிறவன் ஒஸ்தியா, கால ஸ்ரத்தையோட கழுவுறவன் ஒஸ்தியா, இல்ல அந்த கழுவி மிகுந்த நீரை தன்னுடைய தலையில பரம பாவனமா புரோஷிச்சுக்கிறானே அவனோ சக்தியா? சதுர்முகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் ஷடையில் தங்கிய கங்கையினர் அழுவர். அதனால இதுவும் நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எப்போதுமே கால அலம்பிண்டுதான் பாதுகையை சாத்திப்பாரா ரங்கநாதன். ஏன்னா பாதுகை என்னைக்குமே பரிசுத்தம், தான் கால சுத்தப்படுத்திக்கிண்டு அதுக்கப்புறம் அந்த பாதுகையை சாத்திப்பாராம். இது எப்போதும் ரங்கநாதனுக்கு வழக்கமா இருக்கிறது. இதுல ஒரு சூக்ஷ்மமான கருத்து இருக்கு. பெருமாள் தனது ஆச்சாரியர்கள் தேவதாந்திர சம்பந்தமற்றவர். பெருமாள் திருவடி ஒரு ரீதியில கங்கையினுடைய சம்பந்தத்தினால அது தேவதாந்திர சம்பந்தம் பட்டதுதான். அதுக்காக பெருமாள் தன் திருவடிய சோதனம் பண்ணிண்டு சோதிச்சுண்டு, அதாவது கால அலம்பிண்டு அதுக்கப்புறம்தான் பாதுகையை சாத்திப்பாராம். இது அந்த பவித்திரமான எம்பெருமான், அதிலே பவித்திரதரமான அவருடைய திருவடிகள், அந்த திருவடியை அலம்பிண்டு பவித்திர தமமான பாதுகையை சாத்திக்கிறான்னு அத்தியற்புதமா இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஒரு நல்ல அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறார். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.